अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मर गोविन्दा गोविन्दा कमललोचनौ रमाकाञ्चनाम्बरौ कवचभूषणौ रमा कार्मुकान्वितौ कलुषसंहारौ रमाकामितप्रदौ रहसि नौमितौ सीतारामलक्ष्मणौ मकरकुण्डलौ रमामौलिसेवितौ मणिगिरीडिनौ रमामञ्जुभाषिणौ मणुकुलोद्भवौ रमामानुषोत्तमौ रहसि नौमितौ रमा सीतालक्ष्मणौ सत्यसम्पन्नौ रमासमरभीकरौ सर्वरक्षणौ रमा सर्वभूषणौ सत्यमानसौ रमा सर्वपोषितौ रहसि नौमितौ सीतारामलक्ष्मणौ धृतशिखण्डिनौ रमादीनरक्षकौ धृतहिमाचलौ रमा दिव्यविग्रहौ विविधपूजितौ रामदीर्घदोर्युगौ रहसि नौमितौ सीतारामलक्ष्मणौ भुवनजानुकौ रामपादचारिणौ पृथुशिलीमुखौ रामपावनाङ्घ्रिकौ परमसात्विकौ रामभक्तवत्सलौ रहसि नौमितौ सीतारामलक्ष्मणौ दशरथात्मजौ रामपशुपतिप्रियौ शशिनिवासिनौ रामविशदमानसौ दशमुखान्तकौ रामनिशितसायकौ रहसि नौमितौ सीतारामलक्ष्मणौ भरतसेवितौ रामदुरितमोचकौ करधृताशुगौ रामसूकरस्तुतौ शरधिधारणौ रामधीरकवचिनौ रहसि नौमितौ सीतारामलक्ष्मणौ राजलक्ष्मणौ रामविजयकाङ्क्षिणौ गजवरारुहौ रामपूजितामरौ विदितमत्सरौ रामभजितवारणौ रहसि नौमितौ सीतारामलक्ष्मणौ सर्वमानितौ राम सर्वकारिणौ गर्वभञ्जनौ राम निर्विकारणौ दुर्विभासितौ राम सर्वभासकौ रहसि नौमितौ सीतारामलक्ष्मणौ रविकुलोद्भवौ राम भवविनाशकौ कानकाश्रितौ राम पातशोकोशकौ रविसुतप्रियौ राम कविभिरीडितौ रहसि नौमितौ सीतारामलक्ष्मणौ राम राघवा सीताराम राघवा राम राघवा सीताराम राघवा कृष्णकेशवा राधा कृष्णकेशवा कृष्णकेशवा राधा कृष्णकेशवा जानकीकान्तस्मरणम् जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோடைய அந்த அவதார மகிமையை பார்த்துட்டு இருக்கோம். ஆரண்ய காண்டத்துல ஷூர்பனகா ஆகமனம் பார்த்தோம். ஷூர்பனகை அப்படிங்கிற ஒரு ராட்சசி அழகான சுந்தர வேஷம் போட்டுண்டு அந்த காட்டுல நடந்து வரத அந்த ராட்சசி அத்தனை பேரும் சாப்பிட்டு இருக்கக்கூடிய ராட்சசி யாரையும் நிம்மதியா விடாது. ஆனா அப்பேற்பட்ட ஒரு அசுர வித்தோடைய மனசுல கூட ராமருடைய அந்த பாதத்தினுடைய அடியை பார்த்ததும் ஆசை வருதாக ஒரு மனிதனுடைய மனம் அடிக்கிறதே, அதுவும் அழகான கால்பாதங்கள் அப்படின்னு பார்த்து அதை தொடர்ந்தே போறா. ராமரை பார்த்ததும் பிரியம் ஏற்படுறது சூர்பனகாவுடைய மனசுல. சூர்பனகை வந்து நேரா ராமர் முன்னாடி வந்து நிக்கிறார். ராமரோ தியானம் பண்ணின்னு இருக்கார். அந்த தியானத்தினுடைய அந்த தேஜஸ் இருக்கே சூர்பனகாவை இழுத்து கொடுத்தாம அவருடைய மனச. ராமர் இப்படி தியானத்துல என்ன கலங்கம் வருது அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தப்போ அந்த சூர்பனகாவும் சவுண்ட் எல்லாம் பண்றா பாக்கிறதுக்கு வேண்டி. இப்ப ராமர் கண்ணை திறந்து பார்த்ததும் ஒரு விரூப தர்சனம். சூர்பனகை எப்படி இருக்காளாம், ரொம்ப விரூபமா இருக்கா. ஆனா தன்னை தானே அழகுன்னு நினைச்சுட்டு இருந்தானா சூர்பனகா. அப்ப முள்ள சொல்றா என்னன்னு, எனக்கு உங்க மேல பிரியம் இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமா, நான் வந்து பெரிய ராஜாவுடைய தங்கையாக்கும், நிறைய பேர் என் அண்ணாமார் இருக்கா, நிறைய பேர் 14,000 பேர் கரண்ட் டியூஷன் போன்ற அத்தனை பேர் இருக்கா படைகள். நீங்கள் என்னுடைய கணவர் ஆனேன்னா நம்ம இந்த காடு அப்படிங்கிற இந்த ராஜ்யத்தை நல்லா செழிக்க வைக்கலாம். எனக்கு ரொம்ப உங்க மேல பிரியம் வந்து கொடுத்து உங்களை பார்த்ததும் அப்படின்னு எல்லாம் சொல்லி ராமரை கன்வின்ஸ் பண்ண பாக்கறா. ஆனா ராமர் சொல்றார், யூ ஆர் டூ லேட் மா, எனக்கு ஆல்ரெடி சீதாதேவி இருக்கா, நான் கல்யாணம் பண்ணிட்டுட்டேன், நீ வேணா லக்ஷ்மண்ட கேட்டு பாரு, அவர் சிங்கிளா தான் வந்திருக்காரு இங்கேக்கு அப்படின்னது. நேரம் லக்ஷ்மண்ட அனுப்புறா சூர்பனகாவ. ராமர் சொல்ற வார்த்தை பார்த்தா யாரா இருந்தாலும் மயங்கி விடுவா. சூர்பனகாவும் நம்பி விட்டா, மயங்கிட்டா. நேரம் லக்ஷ்மண்ட போறார். லக்ஷ்மணா, எனக்கு உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறா. லக்ஷ்மணன் பார்த்த, ஓஹோ இது ராமருடைய வேலைதானோ அப்படின்னு நினைச்சிட்டு, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைமா, ஆனா நானும் தாசன், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கும் சீதா தேவிக்கும் நானும் தாசன், அதனால நீ கல்யாணம் பண்ணிட்டாயின்னா நீயும் தாசியாக மாறிடுவே, நீயும் ஜனஸ்தலத்துல ராணி அல்லவா, அப்பேற்பட்ட நீ வந்து ராணியாக இருக்கக்கூடியவள் எப்படி ஒரு தாசி பிரவர்த்தனம் பண்றது, பாத்திரம் தேய்ச்சிந்தும் அவளை காப்பாத்தியும் தூக்கம் இல்லாம இப்படிதான் நான் என்னுடைய வாழ்க்கை இப்படிதான், நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டாய் அப்படின்னா உனக்கும் கஷ்டமாயிடும், அதனால நீ ஒரு விஷயம் பண்ண, திருப்பி ராமர்கிட்டயே போய் கேளு, சீதா பிராட்டி இருந்தா என்ன, கொஞ்சம் பேசுற மாதிரி பேசு, ராமர் ஒரு கால் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. நேர ராமர்கிட்ட போறா, திருப்பி கேக்குறா, இல்ல சரிப்பட்டு வராது, நீங்களே என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சூர்பனகா பிடிவாசி பண்றா. திருப்பி லக்ஷ்மணர்கிட்ட போ அப்படின்னு சொல்றா. அவரு சும்மா சொல்ற, நீ போய் லக்ஷ்மண்கிட்ட கேளு அப்படின்னு திருப்பி அனுப்பி வைக்கிறா. திருப்பி ராமர்கிட்டயே அனுப்பி வைக்கிறார் லக்ஷ்மணர். இப்படி ஒரு பந்து ஆடுற மாதிரி சூர்பனகாவ ரெண்டு பேருமா விளையாடிட்டு இருந்தாலாம் ராமரும் லக்ஷ்மணரும். சூர்பனகா பார்த்தா ஒரு சமயமானதும், ஓஹோ இவ விளையாடிட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் ராமர் ஏன் நோ சொல்றார் என்னுடைய ப்ரப்போசலுக்கு அப்படின்னு பார்த்ததும், சீதா தேவி இருக்கிறதுனால தானே அந்த சீதா தேவிய சாப்பிட்டு விடுறோம் அப்படின்னு துணிஞ்சாலாம். துணிஞ்சதும் ராமர் ஒரு கடை கண்ணால லக்ஷ்மணரை பார்த்தார். அந்த பார்வையிலேயே புரிஞ்சு கொடுத்த லக்ஷ்மணருக்கு இது அப்படின்னு சொல்லி மூக்கை காதை கட் பண்ணி விட்டு விட்டார் லக்ஷ்மணர் சூர்பனகாவோடன்னு சொல்றது. அதாவது அந்த சூர்பனகாவோட அகங்காரத்தை எல்லாம், நம்மளுடைய கர்வம் எல்லாம், இப்ப அழகு எல்லாம் மூக்கு இல்லாம இருந்தா அழகு எவ்வளவு அழகியா இருந்தாலும் அந்த அழகு குன்றி போயிடும் இல்லவா. அப்ப அந்த அழகு இருக்கு அப்படிங்கிற ஒரு தெம்புலதான் இப்படியும் பேசிட்டு இருந்தா, அதனால அந்த மூக்கை வெட்டி விட்டா, காதையும் வெட்டி விட்டா. ஏன் அப்படின்னா ஸ்திரீவதம் காரணம், ரொம்ப காரணம் இல்ல, காரிய காரணம் இல்லாமல், குருவோடைய உபதேசம் இல்லாமல் நடக்காது அப்படிங்கறதுனாலயே லக்ஷ்மணர் ராமருடைய மனசுல இருக்கக்கூடிய இங்கிதத்தை புரிஞ்சுண்டு லக்ஷ்மணர் நடந்துட்டாராம். அப்படி சூர்பனகா அழுதுண்டே அண்ணாட்ட போறா கரண் தூஷணன் போன்றவர்கிட்ட, இப்படி என்ன பண்ணி விட்டா அப்படின்னு புரியறதே இல்லை. ஏன்னா மூக்கு இல்லாம பேசினா எப்படி புரியும், எப்படியோ புரிய வச்சு விட்டா. நான் வரேன், நாங்கள் இருக்கிறத என்னடி உனக்கு பயம் அப்படின்னு கரண் தூஷணன் போன்ற அத்தனை 14,000 சேனைகள் எல்லாம் வரா அங்கே. கர சைன்யம், அந்த அத்தனை சைன்யத்தையும் பகவான் ஒரே நொடியிலேயே அத்தனை பேரையும் வதம் பண்ணி விட்டார். எல்லாரும் தூசு தூசா போயிட்டா. அப்படி இந்த தூஷணாதி வதம், கரசைன்ய வதம் எல்லாம் முடிஞ்சது. சூர்பனகா பார்த்தா இது வந்து சரியா வராது அப்படின்னு நேரா ராவணன்ட்ட போய் சொல்றா. ராவணா அப்படின்னு அழறா. ராவணனுக்கு என்னடி நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குற மாதிரி இருக்கா ஷூட் பண்ணக்கா, என்னாச்சு அவனுடைய மூக்குக்கெல்லாம் அப்படின்னு கேக்குறது. சிரிச்சுண்டாலாம். அப்போ ஒருத்தர் வந்திருக்கார், ஒரு அழகான புருஷன் அப்படின்னாக்கும் சூர்பனகா சொல்ற, இத்தனையும் நம்மளை கஷ்டப்படுத்தி மூக்கையெல்லாம் வெட்டி விட்ட லக்ஷ்மணன் ராமர அழகான மனுஷன் இப்பவும் சொல்றா. ஏன்னா ராமர்னா ரமிப்பிக்கிறவர் தானே, அது அசுரர்களானா என்ன, ராட்சசர்களானான சாதுக்களானா என்ன, எல்லாரையும் ரமிப்பிக்கிறவர் தான் ராமர். அதனால ராமரை பத்தி தப்ப சொல்லிட முடியுமா யாருக்காவது? அதனாலயும் சூர்பனகா நல்ல விதமா தான் சொல்றானா. ராவணன் சிரிச்சுன்னு கேட்டுருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப கோபம் வந்து சூர்பனகா, அழுகையோ அழுகே உனக்கு வெக்கம் இல்லையா ராவணா, உனக்கு வேண்டிதானே நான் இப்படி என்னுடைய மூக்க வரி கொடுத்து வந்திருக்கேன், நீ சிரிக்கிறையா என்ன பார்த்து அப்படின்னு ரொம்ப கோபம் கொள்றா. என்னடி சொல்றாய் அப்படின்னா, அந்த ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு ஆண்கள் கூட ஒரு பெண் இருக்கா, உனக்குதான் எல்லா ராவண உங்ககிட்டதான் எல்லாத்தினுடைய உத்தமமான விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கே, நீ எப்படி இதை விட்டு வச்சாய், அவளை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா சீதாவை பார்த்தா அப்படின்னதும், இரு உன்னுடைய கஷ்டத்தை மாத்தி சீதாவை பத்தி சொல்லு அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்டுக்கிறான் ராவணன். அப்படி சீதா வர்ணனை பண்றா சூர்பனகை. அப்புறம் இப்படி சீதாவை நீ உன் பக்கத்துல இல்லவா வச்சுக்கணும், அந்த ரெண்டு மனிதர்கள் கூடவா இருக்கணும், சீதா உங்கூட இல்லவா இருக்கணும் சொல்லி உனக்காக தான் நான் சண்டைக்கு போனேன், என்ன இல்லாம பண்ணிவிட்டா கரண் தூஷன் அத்தனை அண்ணாமாரையும் இல்லாம பண்ணிவிட்டா, சேனையே இல்லாம பண்ணிவிட்டான் ராமன், நீ தூக்கிட்டு வந்துடு அப்படின்னு அந்த சூர்பனகாவுடைய வார்த்தையை கேட்டதும் ராவணனுக்கு சீதா மேல பிரியம் ஏற்படுறது. அப்போ சீதாவை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு புரோத்சாகம் ஏற்படுறது. ராமர் வேஷத்துல மாதிரி போய் பாக்குறார், ஆனா ரெஸ்பெக்ட் வந்து விடுறதான் சீதா தேவிய பார்த்தா. அதனால நேரம் என்ன பண்றார், மாரீச்சன்ட்ட போய் சொல்ற, இப்படி எனக்கு வந்து உதவி பண்ணுப்பா, எனக்கு சீதா தேவிய தூக்கிண்டு வரணும். அப்போ மாரீச்சன் சொல்ற, உபதேசம் பண்ற, என்ன நீ சொல்றேன், எனக்கு அந்த ராமருடைய அந்த பாணத்தினுடைய சக்தி எனக்கு தெரிஞ்சிருக்கு, உயிர் தப்பிச்சுண்டு ஓடி வந்திருக்கேன் நான், ராமன்டெல்லாம் நம்ம சண்டை போகப்படாதுப்பா, அது உச்சித்தம் கிடையாது, உன்னுடைய குலத்தையே அழிச்சுடும், உன்னையே அழிச்சுடும், அப்பேற்பட்ட சக்தியாக்கும் அப்படின்னு உபதேசம் பண்றாரு மாரீச்சன். யாருக்கு, ராவணனுக்கு. ஸ்ரீ ராம மகிமையை அத்தியுதமாக உபதேசம் பண்றார். அதனால எனக்கு இதுல உதவி பண்ண முடியாது, ராமர்ட்ட மட்டும் எதிர்த்து நிக்க சொல்லாதே அப்படின்னு எல்லாம் சொல்றார். ஆனா திருப்பி இவர் சொல்றார் ராவணன், இல்ல இல்ல நடக்காது, ஒண்ணு இல்ல நீ போய் ராமன்ட்ட போய் மான் வேஷத்துல போய் அவரை மயக்கி கூட்டிண்டு வா, ராமன அந்த பக்கமா கூட்டிண்டு போ, இல்லையா நான் உன்னை இப்பவே வதம் பண்றேன் அப்படின்னு ராவணன் தன்னுடைய வாள் எடுத்துட்டான். பார்த்தார், இந்த ராவணனுடைய கையிலேந்து மரணம் அடையறதை விட ராமன்டேந்தே அடையஞ்சிடலாம் அது புண்ணியம் அப்படின்னுட்டு மைண்ட்ல ஏறாது அப்படின்னதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு அழகான மான் வடிவம், மாயா மிருகம் வடிவம் எடுத்துட்டு மாரீச்சன் நேரா சீதாவை பிரலோபனம் பண்றதுக்காக கிளம்புறார். சீதாதேவியும் ராமரும் இருக்கிற சமயத்துல அந்த மானை பாக்குறா, தங்க தங்கம் தங்கமயமா இருக்கக்கூடிய மான், அதை பார்த்ததும் ஆசை வருது. அதனாலதான் மாயா மிருகம் என்று சொன்னேன், மாயை இழுக்கிறது. சீதாதேவி, சீதா பிராட்டி, சாட்சாத் மகாலட்சுமி தாயார், அப்பேற்பட்ட சீதாக்கு ஏன் இழுக்கணும் மாயை அப்படின்னா, ராவணவத காரியம் நடக்கணுமே அதுக்குதானே அவளுடைய அவதாரமே, அது நடக்காட்டா எப்படி, அதனால மாயையில இழுக்கப்படும் அப்படின்னு மனிதர்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்கும் ராவணவதத்துக்குண்டானதுக்கும் ஆக்கும் சீதாக்கு இப்போ ஒரு பிரலோபனம் ஏற்பட்டது. அதை பார்த்ததும் எனக்கு ராமா எனக்கு மான் வேணும் அப்படின்னு கேட்க, ராமர் வந்து சீதா ஆசைப்படுறாளே அப்படின்னு போறா. ஆனா லக்ஷ்மண்ட சொல்ற, நீ பாத்துக்கோ சீதா தேவிய கவனமா, இது சரியா படலை எனக்கு, ஆனாலும் அவள் ரொம்ப ஆசைப்படுறா அப்படிங்கறதுக்காக கூட்டிட்டு வரேன், நீ சீதாவை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிதான் கிளம்புறார் ராமர். நேரா மாரீச்சனை வதம் பண்றார். ஆனா மாரீச்சன் வதம் பண்ற மாரி உயிர் போற சமயத்துல ராமா அப்படின்னு சொல்லலையாம், லக்ஷ்மணா சீதா காப்பாத்து அப்படின்னு சொல்லி உயிர் போச்சான். சீதா தேவியோட காதுல விழுந்து விடுத்துது, லக்ஷ்மணருடைய காதலையும் விழுந்து விடுத்து. வேகம் லக்ஷ்மணர் சொல்றார், சீதாம்மா நீங்க இதை நம்பாதீங்கோ, 14,000 ராட்சசர்களை 3 மணிக்கும் 3:45 முகூர்த்தத்துல வதம் பண்ணினவராக்கம் ஒரே ஆளா இருந்து பறந்து பறந்து அத்தனை அசுரர்களையும் வதம் பண்ணின ராமர் இப்படி கத்த மாட்டார், இது வந்து சூச்சியாக்கம் அப்படின்னு அதுவும் சீதா தேவிக்கு மனசு மாறுறது. ஏன்னா ராமர் கதர்றார் அப்படின்னு தானே நம்பரா, இதெல்லாம் மாயை அப்படின்னு தெரியலை பாவம் ஜீவாத்மாவான சீதா தேவிக்கு அப்படின்னதும் சீதா தேவி லக்ஷ்மணர் பார்த்து தகாத வார்த்தைய சொல்றா, ஓஹோ ராமரை வதம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்தானத்தை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறையோ, நீ பரதனுடைய தூதன் தானே நீ பரதனுக்கு அந்த பட்டாபிஷேகம் எடுத்துக்கலாம், நீ ராமரை வதம் பண்ணிட்டு வா, சீதாவை கூட்டிட்டு வா அப்படின்னு தானே உன்னோட ஆசை, என் மேல ஆசைப்படுறியா லக்ஷ்மணா அப்படின்னு கேட்டதும் லக்ஷ்மணருக்கு காத பத்தி இந்த சிஷோ ராமா ராமா நான் என்ன கேட்கறேன்னு உங்களோட. ஏன்னா லக்ஷ்மண சுவாமி எப்பவுமே சீதா தேவிய பாதங்கள்லாம் பார்ப்பேன், முகத்தை நிமிர்ந்து பார்த்ததே இல்லை. அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் இப்படி கொடுமையான வார்த்தை சீதா தேவி சொன்னதும் ரொம்ப துக்கம் ஆயிடுறார். நான் போய் பார்த்துட்டே வரேன் சீதா தேவி அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் கிளம்புறார். ஆனா அந்த சமயம் கரெக்டா ராவணன் வந்து தஸ்கர வேஷா பிக்ஷாம் தேகி அப்படின்னு பிக்ஷாம் தேகின்னு ராவணன் வந்து நிக்கிறார், ஒரு வேஷம் போட்டுண்டு தஸ்கரனுடைய வேஷம் போட்டதும் தரேன் அப்படின்னு சீதா தேவிய கொடுக்கறா. அந்த சமயத்துல நான் வந்து வேற என்ன வேணும் அப்படின்னதும் நான் வந்து எதுவும் வாங்கறதுக்கு வரல, உங்களை தூக்கிட்டு போக வந்தேன் அப்படின்னதும் சீதா தேவிய ஒரு தூக்கு தூக்கி விமானத்துல போறா. அந்த சமயத்துல ஜடாயு வந்து தடுக்கிற ராவணன் கூட யுத்தம் பண்றாரு. ஜடாயு ஒரு பக்ஷி தானே, ராவணன் கூட எப்படின்னா அத்தனை வீரியம் உண்டு ஜடாயுக்கு. ஆனா யுத்தம் பண்றா, நான் என்ன எடுத்து அந்த ஜடாயுடைய ரெக்கைய வெட்டி விட்டு விடுறார். பிராணனை பிடிச்சுண்டு ஜடாயு அங்க நிக்க சீதை ரொம்ப துக்கப்படுறா. ராமனா என்னை விடு, ராமா ராமான்னு கத்தரா, நான் சொன்னா கேட்டிருக்கலாமே அப்படின்னு புலம்பரா சீதா தேவி. அப்படி சீதா தேவிய லங்காக்கு கொண்டு போயிட்டா. அப்புறம் ராமர் வந்து பாக்கறத துக்கம் ஏற்படுறது. சீதா சீதா ஹா சீதா அப்படின்னு ரொம்ப துக்கப்படுற ஒரு மனிதர்களுடைய விகாரத்தை அத்தனையும் ராமர் காட்டுறார். அங்க ஒரு மனைவி நீ இருந்து நான் உன்னை அப்படி விட்டுட்டேனே, என்ன கஷ்டம் இது அப்படின்னு கஷ்ட சங்கடப்படுறா படுறாங்க. லக்ஷ்மணர் வந்து சமாதானப்படுத்துறாரு ராமரை, கவலைப்படாதீங்கோ நம்ம எங்க இருக்கார் அப்படின்னு பாக்கலாம் தேடலாமே அப்படின்னு சமாதானப்படுத்துற. நேர போய் சம்சார வதி தானம் பண்ணி அந்த நிமித்தங்கள் எல்லாம் பாக்கறா, தேடுறா சீதா எங்க சீதா எங்க அப்படின்னு காட்டுல அங்கங்க தேடி தேடி தேடி பாக்கறா. ராமர் துக்கப்படுறார், சமாதானப்படுத்துறார் ராமரை, திருப்பி எழுந்திருக்கிறார். அப்படி போய் போய் பார்த்ததும் லாஸ்ட்ல ஜடாயுவை பாக்கறா, தரிசனம் பண்றா. ஜடாயு விஷயம் எல்லாம் சொல்றார், ராவணன் தான் தூக்கிட்டு போயிருக்கார் அப்படிங்கிற விஷயம். மேலும் ஜடாயுக்கு சத்கதி பகவான் ராமர் கொடுக்கற, அவருக்கு அது வேண்ட கர்மா எல்லாம் பண்ணி நேரா கபந்தர்ட்ட போய் பாக்கிறார். கபந்தருடைய கைய வெட்டுறார், சேதனம் பண்றார். கபந்த விருத்தாந்தம் கேட்கப்படுறது. சீதாவை அடையறதுக்கு உண்டான உபாயம் கபந்தன் சொல்ற. நேர ரிஷ்யமுகாச்சல மார்க்கத்தை காட்டி கொடுக்கிறார். அங்க சபரி ஆசிரமம், சபரிக்கு முக்தி கொடுக்கிறார். சபரியுடைய விருத்தாந்தம் சொல்லணும்னா இது பூர்த்தி ஆகாது. சபரி அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான பக்தை, எதுனாலனா குரு கிருபையா, குரு கிருபையினால ஒண்ணு மட்டும் ராமர் அடைஞ்சவள் சபரி, வேற எதுவும் இல்லை. எந்த ஜாதி எந்த மனசு என்ன வேலை என்ன குலம் எதுவுமே அங்க ஈடுபடலை. குருவோடைய வார்த்தைய கட்டியா பிடிச்சிருந்தார். ராம பிரசாதம் கிடைச்சது சபரி, அத்தியுதமான சரித்திரம் அது. மேலும் பம்பாவை பாக்கற, பம்பா தர்சனம், அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம் பூர்த்தி, மேலும் கிஷ்கிந்தா காண்டத்துல ஏறறோம். அங்க ஹனுமத் பிரேஷனம் ஏற்படுறது. சுக்ரீவ விருத்தாந்தம் எல்லாம் கேட்கிறார். ஸ்ரீ ராமரும் சுக்ரீவரையும் சக்கியம் பண்ணி கொடுக்கிறார் ஹனுமார். மேலும் ஸ்ரீ ராமரை திருப்பி சமாதானப்படுத்துறார், கவலைப்படாதீங்கோ நம்ம பாக்கலாம், ஆனா எனக்கு வாலி சரித்திரத்தை சொல்லி எப்படியாவது வாலி வதம் பண்ணணும் அப்படின்னு விண்ணப்பிக்க, ராமர் அப்படி பண்றேன் அப்படின்னா வாலிவதத்தை நிச்சயமாக பண்றேன்னு சபதம் எடுக்கிறார். சுக்ரீவருக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார், சுக்ரீவனுக்கு சமாதானப்படுத்துறார். வாலிவதம், அதுக்கு முன்னாடி தாரோபதேசம், மேலும் வாலிவதம் ஏற்படுறது. வாலி வத சமர்த்தனம், அந்த வாலியோடைய நெஞ்சில அம்பு விடுறத ராமர் அந்த அம்புல ராம் அப்படின்னு எழுதியிருந்தா. யார் இது என்னேல அம்பு விட்டுருக்காருன்னு ராம்னு படிச்சதும் அந்த க்ஷணம் ராமர் முன்னாடி வந்து நின்னார். வாலியோடைய முன்னாடி கேட்கிறார், எதனால என்ன அப்படி வதம் பண்ணாய், மறைஞ்சிருந்து வதம் பண்ணைய அப்படின்னு எல்லாம் கேட்கறது. அழகா ராமர் பதில் சொல்றார், இவரை வந்து ஒரு தப்பு பண்ணதுக்காக இல்லையா மறைஞ்சிருந்து வதம் பண்ணணும் அப்படின்னா ராமருக்கு முன்னாடி வந்து நிக்கண்ட அவசியமே இல்லை. அவர் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கார், யாராவது ராமநாமம் உச்சாரணம் பண்ணினா உருக்கத்தோட மனசுல பக்தியோட பகவானுடைய பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு யாராவது ராம் ராமா அப்படின்னு ஸ்ரீ ராமச்சந்திரான்னு கூப்பிட்டாக்கா அந்த க்ஷணம் ராமர் வந்து நிற்பார் அப்படிங்கிற சத்தியம் உண்டு. அதனால வந்து நின்று வாலிக்கு சமாதானப்படுத்தி, வாலிக்கு சரியா சொன்னா வதம்னே சொல்ல முடியாது, மோட்சம் தான். ஏன்னா அந்திம பிராணத்துல அந்திம பிராணம் போற சமயத்துல அந்திம ஸ்மரணம் ராமரை நினைச்சு ராமரை பார்த்துண்டல்லவா உயிர் போயிருக்கு அப்படின்னா அது மோட்சம் தானே. அப்படி தாரை வந்து துக்கப்படுறா, மேலும் ஹனுமான் தாரைய சமாதானப்படுத்துறா. வாலியை சம்ஸ்காரம் பண்ணி சுக்ரீவாங்கதர்களுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். மழை காலம் வருது, இது முடிஞ்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு குகையில இருக்கார். அதை பார்த்ததும் இந்த சரத்காலத்தை பார்த்ததும் சீதா இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ராமர் திருப்பி துக்கப்படுறார். அப்படி அதுக்கப்புறம் மழை காலம் முடிஞ்சு கொடுத்து, ஆனா எதுவும் சுக்ரீவன்ட்டேந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைன்னு கோபம் வந்துடுறது. லக்ஷ்மணருக்கு நேரா கிஷ்கிந்தா நகரத்துக்கு போயிடுறார் லக்ஷ்மணர் கோபத்தோட. அந்த சமயம் ஹனுமானுடைய ஹிதோபதேசம், நான் இப்பவே பண்றேன் அப்படின்னு தாரை வந்து சாந்தனப்படுத்துறா. ஏன்னா கோபத்தோட வரக்கூடிய லக்ஷ்மணருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல தாராவை அனுப்புங்கன்னு சொல்லி விடுறா. இல்ல தாராவை அனுப்பி சமாதானப்படுத்துறா. ஸ்திரீக்கு அந்த ஒரு டேலண்ட் உண்டு, எப்பேற்பட்ட கோபமா இருந்தாலும் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு முடியுமாம். அதனால தாராதேவி அத்தியற்புதமா பண்றா. சுக்ரீவனும் நேரா வந்து லக்ஷ்மண சமாதானப்படுத்துறா, நம்ம பண்றோம் அப்படின்னு வானர சேனை எல்லாம் அழைக்கிறார் சுக்ரீவன். ஸ்ரீராமனுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தரையும் வினத பிரேக்ஷணம், ஹனுமத் பிரேக்ஷணம், சுஷேண பிரேக்ஷணம், சதபலி பிரேக்ஷணம் அப்படின்னு நாலு திக்குக்கு நாலு டீம்ஸ் அனுப்புறார். ராமர் வந்து தன்னுடைய அங்குலியத்தை ஏதோ ஒரு மனசுல உருக்கத்தினால ஹனுமத் பிரேக்ஷணமான அந்த இதுல ஹனுமான்கிட்ட கொடுக்கிறார். இதை பார்த்தா யானா சீதாவை யாரு பாக்குறாளோ அப்படி பார்த்ததும் வந்து சொல்லணும் தான் இதனுடைய நோக்கம். ஆனா ஹனுமானுக்கு மட்டும் இதை வச்சுக்கோ, நீ பாக்குறேன்னா இதை கொடு, சீதாக்கு நம்பிக்கை வரண்டாமா அப்படிங்கறதுனால அந்த அங்குலியத்தை கொடுக்கிறார். மேலும் சீதையை தேடி அவ எல்லாரும் கிளம்பிதான், பெரிய பெரிய பர்வதங்கள் எல்லாம் போய் தேடுறா. அந்த சமயத்துல எல்லாரும் தேடி கிடைக்கலை அப்படின்னதும் எல்லாரும் நம்ம வந்து திரும்பி போய் சுக்ரீவன் அவாட்டேந்தெல்லாம் திட்டு வாங்கறதுக்கு பதிலாக நம்மள இல்லாம பண்றதுக்கு பதிலாக நம்ம இப்பவே நம்ம இந்த அக்னிலேயே குதிச்சு விடுறோம், பிராயோபவேஷம் பண்ணிடுறோம் அப்படின்னதும் அந்த சமயத்துல அங்கத சம்பாதி சம்பாதம் நடக்கிறது. ஸ்ரீராமருடைய விற்த்தாந்தத்தை பூரா கேட்கறா, சீதா விற்த்தாந்தத்தையும் கேட்கறா. அப்ப சம்பாதியுடைய சரித்திரம் கேட்கறது, மேலும் சமுத்திர தர்சனத்தை காண்றா. அப்படி பார்த்தது இந்த பெரிய சமுத்திரத்தை யாரு தாண்டுவா, இந்த தாண்டினாதானே லங்கையில சீதா பிராட்டி இருக்காருன்னு தெரிஞ்சு கொடுத்து, ஆனா அங்க போனமே இந்த சமுத்திரத்தை தாண்டனமே அப்படின்னதும் யாரால முடியும்னதும் யாருக்கும் தெரியலை. நான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் சொல்றேன், நான் போயிடுவேன் ஆனா திருப்பி வர முடியாது, தாண்ட முடியாது அப்படின்னு ஒருவன் சொல்றது ஹனுமானுக்கு முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்த ஹனுமத்துக்கு பிரேரணம் பண்ற, ஹனுமானை பிரேரணை பண்ற. யார் பண்றா அப்படின்னா ஜாம்பவான் பண்ற. என்ன இந்த கட்டம் நல்லா சூக்ஷ்மமா கவனிக்கணும். ஹனுமான் வந்து தளர்ந்து இருக்கிற சமயத்துல என்னால முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற சமயத்துல சொல்ற, துவம் வாயு புத்திரஹா அசினி, வாயு புத்திரனுடைய புள்ள வாயுடைய புத்திரனாக்கம் உன்னால முடியாதது எதுவுமே இல்லை, உன்னால முடியும், ராமநாமம் இருக்கிறது என்ன கவலை அப்படின்னு ஜாம்பவான் தூக்கி விடுற ஹனுமான. எதுல தூக்குறாருன்னா மனசளவுல பிரேரணை பண்ணி உத்தேஜத்தை கொடுத்து உன்னால முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கிறார். ஆனா அதே தசரதரும் இதே மாதிரி என்னால முடியலே முடியலேதான் இருந்தார். ஆனா அவரை தூக்கி விடுறதுக்கு யாரும் இருக்கல், தாழ்த்துறதுக்கு தான் கைகேயி அம்மா இருந்தா. அப்போ இந்த உலகத்துல நம்ம கைகேயி அம்மா மாதிரி மாறணுமா இல்ல ஜாம்பவான் ஆட்டமா வானரன் ஆட்டமா மாறணுமா அப்படிங்கிறது நம்ம இதுல நம்ம கையில இருக்கு. ஒரு ஆளை தாழ்த்துறதுக்கும் நம்மளால முடியும், ஒரு ஆளை உயர்த்தறதுக்கும் தூக்கி வைக்கவும் நம்மளால முடியும். அது நம்மளுடைய மனசினுடைய ஆரோக்கியத்துக்கு பொறுத்து இருக்கு. எப்படி ஒரு ஹெல்த்தி மைண்டுக்கு தானே தூக்கி விட முடியும், நம்மளே கீழே இறங்கி இருக்கோம்னா மற்றவாளையும் கீழே இறக்கதானே பார்ப்போம். அப்ப ஹனுமானுக்கு அந்த ஹனுமானுடைய சக்தியை சொல்லி காட்டி கொடுக்கற. அப்படி அந்த மகேந்திர சிகரத்துக்கு மேல ஆஞ்சநேயர் ஏறினார். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ராமருடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணிண்டு பகவானை நமஸ்காரம் பண்ணிண்டு ஒரு தாவு தாவினால் அந்த சமுத்திரத்தையே தரணம் பண்ற. ஏன்னா ராமநாமத்தினுடைய சக்தி இங்க இருந்து புரியறது. ராமநாமம் சொன்னா அந்த இன்னும் ஒரு 300 யோஜனை இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரத்தை ராமர் ஆஞ்சநேயருக்கு தாண்ட முடியுமா கேட்டா அது பெரிய விஷயம் கிடையாது. இந்த சம்சாரம் அப்படிங்கற சாகரத்தையே தாண்டிடலாமே ராமநாமத்தை சொல்லிண்டு. அதல்லவா பிரபாவம் அதிகம். ஆஞ்சநேயர் காட்டித்தரார், புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்தம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். அப்பேற்பட்ட ஹனுமான் அந்த லங்கா அந்த லங்காவை எத்தறத்துக்கு சமுத்திர லங்கனம் பண்ணி அந்த 3 தடைகள் வருது அதெல்லாம் தடையெல்லாம் தாண்டி லங்காஸ்ரீ விஜயத்தை அடையறார். லங்காபுரியை பார்க்கிறார். அங்க பூரா சஞ்சாரம் பண்றார். சீதாதேவி எங்க, சீதாதேவி எங்க அப்படின்னு புஷ்பக விமானத்தை பார்க்கிறார், புஷ்பக வந்தனம் பண்றார். மேலும் ராவணனை பார்க்கணுமே அப்படிங்கறதுக்காகவே அந்த பான பூமி எல்லாம் பாக்குறான். அங்க போய் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய அந்த சக்தியை யோசிச்சு பாருங்க. அத்தனை பேரும் பார்த்தா சீதாதேவி ராமச்சந்திர பிரபு தான் அந்த பக்தியினால எந்த கலங்கமும் இல்லாமல் அப்படியே திரும்பி வந்து விடுறார், இங்க எதுவும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்தப்புரத்துல போய் பாக்கறா சீதாதேவி இருக்காளா அப்படின்னு. தடுமாறுறது, ஆனாலும் சீதாதேவி இப்படி இருக்க மாட்டா அப்படின்னு நல்ல நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் அசோக வணிகத்துல போறா, அங்க பார்த்தா சீதாதேவி ரொம்ப உடஞ்சு போய் நெனிஞ்சு இருக்கா. ராம ராம ராம ராம ராம ராமான்னு சதம் பண்ணிண்டு இந்த சீதாதேவிய பார்த்தா அப்படிங்கிற வரைக்கும் இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறோம். மேலும் என்ன நடக்கிறது யுத்தகாண்டம் பரியந்தம் நாளைக்கு அனுபவிக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாப்பதயே நமஹ. யன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்க்ருதே வ்ருத்ரநாஶோ சமபவத் தத்தே பவது மங்களம். யன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் ப்ரார்த்தன் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். காயேன வா சாமனசேந்திரேன வா புத்யாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் தரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாயேதி சமர்ப்பயேதத். ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. ராம ராம ராம ராம ராம ராம.